முன்னாடி இருந்த 36 பேர்களுக்கும் பின்னாடி ஆளப்போகிறவர்களுக்கும் ஒரு பெருமையை சேர்த்தார். பதவி ஆண்ட ராஜ்யத்தில் நான் என்று ராஜ்யத்தை ஆளுகிறேன் பின்னாடி வந்தவர்களுக்கு பெருமை. பாதவி ஆளப்போகிற ராஜ்யத்தில் நாங்களெல்லாம் மகளாக இருந்தோம் என்று முன்னாடி இருந்தவர்களுக்கெல்லாம் பெருமை. சம்பிரதாயத்தில் சொல்லுகின்ற வழக்கம், பாட்சிகாருடைய திருமுடி சம்பந்தத்தினாலே முன்பிருந்தவர்களுக்கெல்லாம் பெருமை மோட்சம், மாட்சியாருடைய திருவடி சம்பந்தத்தினாலே பின்னோர்களுக்கெல்லாம் பெருமை மோட்சம் கிடைத்தது என்று பெருமையாக சொல்கின்ற வழக்கம். அது மாதிரி பாதவிக்கு முன்னாடி இருந்தவர்களுக்கும் பின்னாடி இருந்தவர்களுக்கும் பெருமை பாதிரியானதுனால. ஆக பாதிரியானது 37வது பட்டத்தில் தான் ராணியாக அமர்ந்து இந்த ராஜ்யத்தை மிக சிறப்பாக ஆண்டது, பெண் ராஜ்யம் மிக உயர்ந்திருந்தது என்கிற பெருமையை இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுபவிக்கிறது. மேலும் பாதுகாய நம்மாழ்வார் அல்லவா, அதனால ஆழ்வார் நம்ம ஆச்சாரிய பரம்பரைக்கு பிரதம ஆச்சாரியராக இருந்திருந்தார் இல்லையா, அதனால நம் சீகிருஷ்ண பரம்பரையே விசேஷ பாக்கியத்தை பெற்றது என்கிற கருத்து இதில் மறைமுகமாக நமக்கு தெரிகிறது என்றார் சுவாமி. 183 வருஷாணி தானி விருஷலக நதபம் சிதேஜே பாலோ நசுன கஷ்டிதபி மிருத்து வசஞ்சகாம ராஜ்யேதவாம் வரகுங்கவ பாதரக்ஷேன் நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம் வருஷாணி தானி விருஷலக ந தபம் சிதேஜே பாலோ நகஷ்டிதபி மிருத்துவசம் ஜகாம ராஜ்யே தவாம்ப ரகுபுங்கவ பாதரக்ஷே நைவாபரம் பிரதிவிதேயம் அபூத் பிரசக்தம். பாதுகா ராஜ்யம் வருஷாணி தானி 14 ஆண்டுகள் நடந்தார். இந்த 14 வருஷத்திலையும் ஒரே விதமான குற்றம் கிடையாது புரிஞ்சுதான். மற்ற ராஜ்யத்திலெல்லாம் ராமராஜ்யத்திலேயே பல குற்றங்கள் நடந்தது. என்ன குற்றம் நடந்தது அப்படின்னு கேட்டோம்னாக்க வருஷாணி தானி விஷாலோ விஷாலோ நம் சிதேதேன் ராமராஜ்யத்தில் தவம் புரிவது என்பது திரைவர்ணிகளுக்கு உரியது. முதல் 3 வர்ணத்தாருக்குத்தான் உரியது, 4வது வர்ணத்தார் தவம் புரியக்கூடாது. அப்படி இருக்க அவன் தவம் புரிந்ததாக உத்தர ஸ்ரீமத் ராமாயணத்தில் கண்ட வருகிறது. தத கதிபயாரசு விருத்தோ ஜானவதோத்விஜகான் மிருதம் பாலமுகாதாய ராஜத்வாரமுகாகதம். ராமநாண்ட காலத்தில் ஒரு அந்தனார் என்ன பண்ணார், அழுது குறிச்சிருந்து தம்பதியாக கட்டப்பட்டு ஓடி ஓடி வந்து ராமனுடைய அரண்மை வாயிலில் குழந்தையை போட்டுட்டு அழ ஆரம்பித்தார். ஏன் அப்படின்னா அந்த சிறு வயதுள்ள குழந்தை மறித்து விட்டது. அகால மரணம்ங்கிறது எதனால வருது, ராஜா ராஜ்யத்தை ஒழுங்காக ஆளாக போனால் நாட்டுக்கு இந்த கேடுகள்லாம் வரும், அதில் அகால மரணம், சிறு குழந்தைகள்லாம் மறித்து போகும், இதெல்லாம் ராஜாவினுடைய குற்றம். ஆகையினால ராமன் வீட்டு வாசல் அரண்மனை வாசல்ல அந்த இறந்த காந்தியை கொண்டு போட்டு அந்த அண்ணனால் அழ ஆரம்பித்தான். ராமஸ்ரீஸ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி ரகம் சயகம் பொங்கராஜன் ஜீவகி ஜீவயஸ்வீனம் பாரம் சிவசங்கதம் ஓ ராமா அப்படின்னு கத்தினார். என்னன்னு கேட்டு வர சொன்னார், ராமஸ்ரீஸ்கிருதம் கிஞ்சிது மகதஸ்தி ரகம் சயகம். ராமன் பெரிய பண்ணுக்கு தப்பு பண்ணிவிட்டான், அவனுடைய பாவத்தினாலதான் இந்த குழந்தையானது இறந்தது. ராஜா பாவம் பண்ணா அது மக்களுக்கு கேடு உழைக்கும், மக்கள் கேடு பண்ணா அது ராஜாவையும் பாதிக்கும் என்பது சட்டம். அதனால பொம்ராஜன் அதனால ராஜா அரசே உம்மோட கஷ்டத்தினால்தான் உம்முடைய கேட்டுனால்தான் தவறுனால்தான் என்னுடைய குழந்தை இறந்தது, இந்த குழந்தையை பிறப்பிக்க வேண்டியது உம்முடைய பொறுப்பு. புரிஞ்சுதா, சின்ன வயசுல என் குழந்தை இதை மாதிரி வளர்த்துவே அப்படின்னு அந்த அண்ணனர் வந்து வாதாடினார். அப்படி நீ இந்த குழந்தையை பிரிக்காம போனால் ராஜத்வாரே மரிஷ்யாமி பத்னியாசார் பிரம்மணாசவது அநாதிகள் போல என்னுடைய மனைவியோட கூட இந்த ராஜத்வாரத்துல அரண்மனை வாசல்ல நானும் இறந்து போவேன், நானும் ராண விடுவோம் அப்படின்னா ராணுத்தா என்ன அப்படின்னு கேட்டா பிரம்மஹத்யாங்கோராமன் சௌதே திரு சீவலன். அப்போ உன்னுடைய தப்புனால குழந்தை இருந்தது, மேலும் நாங்கள் இருந்ததுனால உனக்கு பிரம்மாட்டு தோஷம் பிடிச்சிட்டு சரிங்களா, இப்போ பிரம்மாட்டு தோஷம் மனுஷன் சுகமா இருப்பானி அப்படின்னு ராமனை பார்த்து சொன்னான். ராஜதோஷன் பிரஜாகி அதிபாலிதான் முறைப்படி சட்டப்படி நாளை நாட்டை ஆறாவது போனாக ராஜாவுடைய தோஷத்தினால இது மாதிரி பல கேடுகள்லாம் உண்டாகும் அப்படின்னு என்ன பார்த்தா ஒன்றும் பண்ணிக்க முடியல ராமனுக்கு. உடனே லட்சுமணன் லட்சுமணனை கூட்டார். பால சிறுகரி இறந்து வைத்தோன்யாம் நிசாதைய லட்சுமணன் அந்த குழந்தை சரீரத்தை பத்திரமா எடுத்து வையும், ஒரு கையிலிருக்கிற கையில காப்பு போட்டு அதை போட்டு நிசாரத்தில் வச்சாலும் இல்லையா, அது மாதிரி அந்த சரீரம் கடாதபடி அந்த காதை பாதுகாக்க முடியாத ஏற்பாடு பண்ணேன். அது விசிறேன் தாவசம் சுமகத்தபகான். உடனே பெருமாளுடைய நினைச்சா ராமன் புஷ்பகமானம் வந்து சேர்ந்தது, புஷ்பகமானத்துல ஏறிண்டு ஒவ்வொரு திசையா பார்த்துட்டு வந்தான். வந்த உடனே ஒரு திசையில கிழக்க பாக்குற காலத்துல அங்க ஒரு பெரிய குளம், அந்த குளத்துல ஒருத்தன் தவசம் பண்ணியிருக்கான். பிரமாதமான தவசம், இப்படி கோரமான தவசம் புரியலானே யாருன்னு கிட்டே போனான். எல்லாரும் சார் ஆகிய ஸ்ரீமான் லம்பமா நம்ம அசோகம் அவன் தலைகளில் தூங்கிட்டு தவசு பண்றான். இது ரொம்ப கடினமான தவசம். அதை பார்த்தார், பார்த்த உடனே நீ யாருப்பா என்ன எந்த வருஷத்தை சேர்ந்தவன் இல்ல அதான் உனக்கு ஐயாருக்கார கிட்டங்க போயிடலாம். நானா சுதிரையோன்யாம் பிரசூதோஷ்மி சம்புகோ நாம நாமதா, நான் சம்புகன் பேர் எனக்கு, நான் சூதரையுடைய சேர்ந்தேன். எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டா தேவத்துவம் பிரார்த்தையே ராம சரீரோ மகாயசா நிஷ்கிரிய கோஷாதீசம் சிரஸ்திச்சேதராயவகம், நான் இந்த சரீரத்தோட கூட சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்காக நான் தவறு பண்றேன் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே தவம்புரியில் இருக்கு உனக்கு உரிமை இல்லாத சமயத்தில் நீ ஏன் தவம்புரிந்தா என்று உடனே உடைவாளை உருவினார். அவருடைய சிரத்தை சேதனம் பண்ணார் ராமன். உடனே தேவர்கள் இந்திரன் ஏதாவது வந்து புஷ்பகிருஷ்டி சொன்னா உடனே சுரகாரிய மிதங்களும் சோதனம் பண்ணா தேவகாரிக்கு நீ பண்ணேப்பா அப்படிங்கிறது இந்திராவிகள் ராமனை சோதனம் பண்ணி நல்ல காரியத்தை பண்ணாய் திருகானகவரம் சூன்ய ஸ்ரீ தேவா புசன்னாஸ்தேவிப்ரஹாசரீவது. உடனே பெருமாள் சோதிச்சார், நீ வரத்தை வாங்கிக்கிட்டு கேட்டா இந்திரா நான் என்ன வரேன் எனக்கு என்ன வர வேணும், ஆனா ஒன்று சொல்றேன் கேளு, இப்போ ஒரு பிராமணனுடைய புத்திரன் அரண்மனை வாசல இறந்து கிடக்கிறான், அவனுக்கு இதே சமயத்தில் உயிர் வரணும், அது அனுகிரகம் பண்ணுங்க தேவர்கள் எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே லட்சுமிஹூர்த்தே பாலோசு ஜீவேன சமயுத்தியத இது கேட்ட உடனே அங்கே அந்த சிறுவன் எழுந்தான். உடனே அந்த அண்ணன் சிறுவனை ஆயிட்டு முழு சந்தோஷமாக போய் சேர்ந்தான் இருக்கு. ஆக இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் பாதுகாராஜ்யத்திலே இல்லை, வருஷாடித்தா நிமிஷலா நான் தவம் செய்தேன், தவம் புரியக்கூடாதும் தவம் புரிந்து வெட்டதை செய்து அவனை சுற்றிக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது ராமராஜ்யத்தில். ஆனால் பாதுகா ராஜ்யத்தில் இந்த மாதிரி எந்த விதமான தப்புகளும் தவறுகளும் நடக்கவில்லை. பிரகாத காரியத்தை யாரும் செய்ய முடியாதபடி ராமன் ராஜ்யத்தை ஆளவில்லை, ஆகினால ராமராஜ்யத்தில் ஒரு கேடு ஏற்பட்டது, அந்த கேட்டுனாலதான் அமைச்சிருவன் இழந்தான் என்று இத்தகைய ஒரு பழி ராமராஜ்யத்துக்கு ஏற்பட்டது. ராஜ்யேதவான் வரகுவும் கோபாதரட்சே, ஆனா பாதுகாதேவியே உன்னுடைய ராஜ்யத்திலோ நைவ அபரம்பிரதீதே எம் அபுத்தசத்தம், ஏதாவது தப்பு நடந்து அது சமாதானப்படுத்தி செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்க அது பாதுகா ராஜ்யத்தில் ஏற்படவே இல்லை. இன்னொரு ராமராஜ்யத்தில் ராவணன் மாதிரி ரவணாசுரன் வந்தான், அவன் மக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தான், அவன் அவனை வந்து சத்ரகுணக்கு சொல்லி சத்ரகுணம் மூலமாக இந்த ரகுநாதத்தை பண்ண சொன்னான். சகசிராட்சகம் ரவணோனாமராட்சசகம் மதுபுத்ரோ மதுவனே அதே ஆஜ்யம் குருதேனக. மதுவுடைய புத்திரன் மதுவனத்துல ரவணம் என்று சொல்லக்கூடியதான ராட்சசன் எல்லாரையும் ஹிசித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னா உடனே என்னாச்சு? சத்துருகனை அனுப்பி ரவணாசனை சம்ஹாரம் பண்ண சொன்னார் ராமன். ஆக இத மாதிரி தவறு பண்ணி சிக்ஷிக்க வேண்டிய நிலையே பாதுகா ராஜ்யத்தில் இல்லை, அதுதான் பெருமை என்றார். மேலும் இந்த ஸ்லோகத்தில் பெருமாளை ஆசிரித்தவருக்கு கேள்வி வந்தாலும் வரலாம், ஆனால் ஆச்சாரிகளை அறிந்தவருக்கு ஒரு விதமான தொந்தரவும் ஏற்படாது என்பதை இதை கவனிக்கிறது. பாதியை ஆசிரித்த மக்களுக்கு எந்த விதமான கேடும் ராமராஜ்யம் அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தில் ஏற்படவில்லை அல்லவா என்கிற இந்த அர்த்தத்தையும் நாம் மனதில் கொள்ளலாம். விஷ்ணும் பிரதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் விஷயம் பிரதீஷிதமிதம் மணிபாதரட்சே ஆசீதனன்யசரண சமயே தாவது சாதித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. ஸ்லோகம் 154. விஷ்ணும் பிரதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் யஸ்யாம் பிரதிஷ்டிதம் இதம் மணிபாதரட்சே ஆசீத் அனன்யசரணா சமயே யசாவது சாதித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. மணிபாதரட்சே ரத்தனம் எடுத்த பாதுகாதேவி, நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, சுதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் விஸ்வம் பிரதிஷ்டிதம் இதம். இந்த உலகமெல்லாம் இருக்க, இந்த உலகமெல்லாம் எதுல இருக்கு? பூமியில இருக்கு. அந்த உலகத்தை உலகினர் அத்தனை பேரும் பூமியில வாழ்கிறார்கள். அவர்களை எது பாதுகாக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பூமி, பூமி தாங்கிறது அத்தனை பேரு. சுதாஷ்டித பதாம்புஜ சம்பவாயாம் எஸ்யாம் சொத்தனா, நீ பாதுகா தேவி உன்னை ஆசிரியத்திருக்க முடியாதது எது அப்படின்னா, பதாம்புஜம் எம்பெருமானுடைய தாமரை மலர் போன்ற திருவடி. திருவடியை ஆசிரியத்து பாதுகை என்று பேசவில்லை இங்க. பின்ன பாதுகையை ஆசிரியத்திருக்கிறது எம்பெருமானுடைய திருவடி என்கிறார். அந்த திருவடியிலிருந்து தோன்றிற்று பூமி. பத்ராம் பூமி என்று உபனிஷத்து பிரதிசுத்தம் பேசுகிறது. அதனால எம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பூமி உண்டாயிருக்கு. அப்பேற்பட்ட பூமியில பிரதிஷ்டிதம் இதம் இதம் விஸ்வம் பிரதிஷ்டிதம் உலகமெல்லாம் உலகெல்லாம் அந்த பூமியிலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தாங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த பூமியானது. ஆனால் ஆசீர் அனன்யசரணா சமயே யசாவது சாதித்வயா வசுமதி விஹித பிரதிஷ்டா. சாதி வசுமதி அந்த பூதேவி, அந்த பூமி தானே எல்லாத்தையும் தாங்கிறதுன்னு சொன்னோம். அந்த பூமி கூட இந்த சமயத்தில், எந்த சமயத்தில், 14 ஆண்டு காலம் ராமன் காட்டுக்கு போய்விட்டாலோ அந்த சமயத்தில் அனன்யசரணா இந்த பூமியை காப்பாரா, காப்பதற்கு யாரும் இல்லையே என்று தனக்கு ரட்சகர் யாரும் இல்லாமல் தவிக்கிறது. அந்த சமயத்தில் நீ என்ன பண்ண, துவயா விஹித பிரதிஷ்டா சாதி, எது இல்லாமல் இருக்கும்படியான இந்த 14 ஆண்டு காலம் அந்த பூமியை நீ காப்பாத்துற. அதனால விஹித பிரதிஷ்டா, உன்னிடத்தில் பிரதிஷ்டமாக பூமி இருக்கிறது. ஆக என்னாச்சு, பூமி எங்கு நீ வந்து எம்பெருமானுடைய திருவடியை தாங்கிற, உன்னை ஆட்சியிட்டு எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறது. ஆக நாம் எந்த திருவடியை காப்பாற்றுகிறோமோ அந்த திருவையிலிருந்து உண்டானது இந்த பூமி என்கிற எண்ணத்தினால நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா, அந்த பூமியே இந்த 14 காலம் நீ தாங்குகிறாய், நீ அதை நல்ல நிலை இருக்கின்றா பாதுகாக்கிற. ஆகாசத்தில் இருக்கின்ற இந்த பூமி எப்பேற்பட்டதுன்னா, இந்த விஸ்வம் உலகில் உள்ள இந்த மக்களுக்கும் வானத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி. எப்படின்னு கேட்டா, வானத்தில் உள்ள தேவர்கள் இருக்காள், அவர்களுக்கு ஆகாரம் என்ன அப்படின்னா ஹரிசுவ ஆகாரம், அவர்களுக்கு ஹரிமியா ஹரி புக்குன்னு பேரு. அந்தவர்களெல்லாம் யாகங்கள் செய்ய அந்த யாகத்திலே கொடுக்கக்கூடியதான ஹரிசு இருக்கேன், அந்த ஹரிசே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஆகினால பூமியில் உள்ளவர்கள் செய்த ஹரிசை சாப்பிட்டுதான் தேவர்கள் வாழ்கிறார்கள். ஆக ஹரிசு பூமியிலிருந்து கிடைக்கிறது. அப்படி பூமியில் இருக்கிறவர்களுக்கும் தேவலோகத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது இந்த பூமி. அந்த பூமிக்கு ஆதாரமாக இருக்கிறாரு இப்பொழுது நீதான். ஆகினால நீ என்ன பண்ண, நம்மை அண்டி இருக்க முடியாத திருவடியிலிருந்து தோன்றியது பூமி. ஆகினால அந்த பூமி காப்பாற யாரும் இல்லையே என்று கதறுகின்ற காலத்துல நீ விடக்கூடாது என்ற ஒரு பெருந்தன்மையினால பூமியை நீயே காப்பாற்றுகிறாய் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஸ்லோகம் 155. ராம விரகவியசிதானீம் உற்சங்கமாச்சிதவதி நவராஜலட்சுமீ தாமேவ தேவி நனு ஜீவயிதும் ஜலார்ஜுனாம் அங்கீகார பவதி பரதோபநீதாம். ராயேண ராம விரஹ வியசிதா ததானீம் உற்சங்கம் அசிதவதி தவராஜ்யலட்சுமீ தாமேவ தேவி நம் ஜீவயிதும் ஜலார்ஜுனாம் அங்கீகார பவதி பரதோபநீதாம். ராமன் விரக விதிதா, ராமன் காட்டுக்கு போயிட்டான், 14 காலங்களுக்கு தான் திரும்பி வருவேன், என்ன சொன்னாலும் வரமாட்டேன்னு சொல்லி காட்டு வழியே போயிட்டான். அப்படி இருக்கிற காலத்துல இந்த அயோத்தியாங்கிற அயோத்தியை சேர்ந்த ராஜலட்சுமி இருக்காள், அந்த ராஜலட்சுமியை காப்பாற்றவா யாரும் இல்லை. ராமனுடைய பிரிவினால அவள் மயங்கி போய் என்ன பண்ணா, பாதுகாவலியினுடைய மடியில வந்து விழுந்துட்டாங்க. அப்போ ராஜலட்சுமியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பாதுகாவலிக்கு வந்தது. யாரு அந்த சமயத்துல பரத என்ன பண்ணா, ஜலார்ஜுனாம் அங்கீசகார பவதி பரதோபநீதாம். பரதன் பல அழகான விசிறி, நல்ல சுவாமி சேவர் போட்டு கட்டின விசிறி, அதுல பன்னீரை நல்லா தெளிச்சு வில்லுன்னு இருக்க முடியாத அந்த விசிறினால அழகாக விசிறான். அந்த சைத்தியோபச்சாரத்தை பாதுகா ஏற்றுக்கொண்டார். எதுக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்டா, தன் மணியில ராஜலட்சுமி விழுந்து கிடக்க அவளுக்கு மறுபடியும் பிரஜை வரணுமோ இல்லையோ, யாராவது மயங்கி விழுந்துட்டா அவளுக்கு இடத்துல மூஞ்சிய தெளித்து விசிறி பிரஞ்சு வர முடியா பண்ணுவார்கள்வா. அதுபோல பாதுகாவலியனுடைய மடியில விழுந்த ராஜலட்சுமியை மீண்டும் உயர்ப்பிப்பதற்காக பரதன் செய்யக்கூடிய சைத்தியோபச்சாரம் இருக்க ஈர விசிறினால விசிறுகிறானே, அந்த விசிறிங்கிறதை நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படிங்கிறார். பல பேர் விசினார்கள் என்று முன்பு சொன்னோம். அதுல பிரதானமாக அந்த விசிறி கைங்கரியத்தை பரதன் செய்தான் என்பதை இந்த ஸ்லோகத்துல எடுத்து காட்டுகிறார். ஆக ராமனுடைய பிரிவினால ராமசங்கடத்தில் இருந்த ராஜலட்சுமிய மடியிலிட்டு சைத்தியோபச்சாரம் பண்ணி என்ன அதை காப்பாற்றுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பரதன் செய்கிறான். அந்த உபகாரத்தை ஏற்றுக்கொண்டு நீ ராஜலட்சுமியை நன்றாக பாக வைக்கிறாய். ஆக எந்த அர்த்தம், ராஜ்யத்தை ஆளக்கூடிய அதிகாரத்தை நீ ஏற்றுக்கொண்டு அயோத்தியா சாம்ராஜ்யத்தை நீ அழகாக பேசப்பட்டது. ஸ்லோகம் 156. வீர உரத பிரணயினி பிரசமேர்பூணான் ஆசிதாய பரதே விரதம் ஆசிதாரம் திருவாபதாவனி ததா விவிதான் விஹாராம் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயத்வம் வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிரத்யேசிராய பரதே விரதம் ஆசிதாரம் பிச்சாபதாவணி ததா விவிதான் விவாக விஹாராம் ஏகாசிகா விரதம் அபூர்வம் அவர்த்தயத்வம் வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் ரகுணாம் பிரதமே வீரவிரத பிரணயினி சதி ரகுவம்சத்தில் சேர்த்தவனான் சிறந்தவனாக இருப்பவன் ராமன். அந்த ராமன் அவன் என்ன அவனோட விரதத்தை மேற்கொண்டான். அந்த விரதத்திற்கு என்ன பேரு? வீரவிரதம்னு பேரு. வீரர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்றா வெளியே சென்று பகைவர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணி திரும்ப வீட்டுக்கு வருவார்கள். அதுபோல ராமனும் தண்டகாரண்யத்திலே பிரவேசித்து அரக்கர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி ராவண சம்ஹாரம் பண்ணி அதற்கு பிறகுதான் நாட்டிற்கு திரும்புவோம் என்று சங்கல்பித்துக் கொண்டு விரதம் செய்கிறான். இந்த விரதத்துக்கு என்ன பேரு? வீரவிரதம்னு பேரு. ஆக இவன் வீரனான் அப்படின்னால வீரவிரதத்தில் ஈடுபாடு கொண்டு காட்டிற்கு சென்றான் ராமன். பிரத்யேசிராய பரதே விரதம் ஆசிதாரம் பரதன் என்னவன்னா அவன் ஒரு விரதத்தை மேற்கொண்டான். அதுக்கு அசிதாராவிரதம்னு பேரு. அசிதாராவிரதம்ங்கிறது மிக மிக கடினமானது. அசின்னா கத்தி, அதனுடைய தாரானா கருக்கு. அது கையை வச்சா அப்படியே அறுத்தறிஞ்சிடும். அப்ப ஏற்பட்ட கத்தியின் மேலே நடப்பதுன்னு இருக்கேன், அது எவ்வளவு கஷ்டம். அல்லது கத்திய அந்த நுனிய நாக்கால நக்க சொன்னா நக்க முடியுமா? அப்படியே நாக்கு துண்டா விழுந்துடும். அப்ப ஏற்பட்ட அசிதாராவிரதம் என்கிற விரதத்தை பரதன் நினைச்சுக்கிறான். என்றால் என்ன இவனுக்கு சகப்பனார் கொடுத்து தாயும் கொடுத்து சமயனும் கொடுத்த ராஜ்யம் பரந்த அழகான ராஜ்யம், எதிரிகள் இல்லாத ராஜ்யம், சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ராஜ்யம், அது எல்லாவற்றையும் உதறி அந்த ராஜ்யத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி பாதுகாதேவியை ஏற்று வந்து அதை ஆளும்படி செய்கிறான். ஆக இது மிக கடினமான காரியம். சரிங்களா? எதிர்க்க நல்ல உயர்ந்த அல்வா நிறைய வந்துட்டு இருக்கெல்லாம் போட்டு நெய்ய குத்தி பண்ணி இதுக்கு தட்டில் வச்சுக்கிட்டு அதை சாப்பிடாம பத்து பேர் எல்லாரும் சாப்பிட்டு இருக்க ஒருவன் தட்டில எடுத்து சாப்பிடாமலே இருக்கான்னு சொன்னாக்க அவன் எவ்வளவு தூரம் தன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தி இருக்கணும். அதுபோல தான் அனுபவிக்க வேண்டிய இந்த பரந்த ராஜ்யத்தை தான் ஆறாமல் அதை பாதுகா தேவியிலே ஒப்படைத்தான் அல்லவா? ஆகினால அவன் செய்யக்கூடிய ராஜ்யம் விரதம் அசிதாராவிரதம் என்று பெயர். அப்பே இருக்கிற நியமத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். அதாவது நாட்டை நான் ஆள மாட்டேன் என்ற பிடிவாதத்தோட இருந்தான் பரதன். இப்படி இருக்கிற காலத்துல பிச்சாபதாவனிதா விவிதான் விகாராம் ஏகாசிகாவிரதம் அபூர்வம் அவர்த்தயத்வம். இந்த சமயத்துல பாதுகாதேவி அவ்வளவு ஒரு விரதத்தை மேற்கொண்டார். அந்த விரதத்துக்கு என்ன பேரு? ஏகாசிகா விரதம் என்று பெயர். தெரிஞ்சுதா? ராமன் செய்தது வீர விரதம். அது வீரர்களுக்கு அதெல்லாம் செய்து பழக்கம் உண்டு. வெளியில போய் போராடுவது மணி திரும்பி வீட்டுக்கு வருவதுங்கிற வழக்கம் வீரர்களுக்கு உண்டு. அதை விட கஷ்டமானது யோகி போல இந்தியங்களெல்லாம் ஜெயிச்சு பரதன் நாட்டை ஏற்காமல் அவன் செய்த அசிதாரா விரதம் இருக்கு, அது மிக உயர்ந்தது. அந்த விரதத்தை விட உயர்ந்தது இந்த ஏகாசிகா விரதம். இது என்ன அப்படின்னு கேட்டவனாக்க எப்போதும் பிராட்டி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டவனாக்க ராமனுடைய திருவடியில சேர்ந்திருப்பா, ராமனோட கூட எங்கும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருப்பா, ஓரளவுல தங்க மாட்டா, பல இடங்களில் ராமன் விளையாட போவார், அவனோட எதிரும் போவார். அதனால எங்கும் விளையாடி விளையாடி நடந்து கொண்டே இருக்கும்படியான ஒரு பாதுகாதேவியானவன் இப்ப என்ன ஆயிடுத்து நந்தி கிராமத்துல அயோத்தியில் மக்களுக்கு ராஜாக்களுக்கு உரியதான சிம்மாசனத்துல அமர்ந்து இருக்கான். இங்கே அங்க பல செலவு பண்ண முடியாது, நகர முடியாது, ஒரே இடத்துல உட்காந்துருக்கா. ஏகாசிகாவட்டம் ஒரே ஆசனத்திலேயே அமர்ந்து இருப்பது. ஆக இன்னொன்ற அசையறது இல்லை, எதையும் பார்க்கறது இல்லை, அப்படியே ஒரே ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறது என்பது இவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதே மாதிரி இந்த ஏகாதிகா விரதத்தை ஏற்று அவள் நடக்கிறாள். ஆக இவள் ஏற்ற விரதம் இருக்கேன், இது மிகவும் கடினமானது. என்ன வெறும் ஒரு காரியம் செய்யாம உட்கார்ந்துருக்குது கடினமோ அப்படின்னு கேட்டா கடினம் தான். ஒரு கோவில்ல அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார், போய் அதை செக் பண்றதுக்காக போனார் கணக்கெல்லாம். அதுல ஒரு கணக்கு இருந்தது, சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டை அப்படின்னு போட்டிருந்தது. அதாவது பிரசாதத்தை பண்ணி அர்ச்சகருக்கு 2 பட்டை, ஊழியருக்கு 1 பட்டை, இன்னொருத்தருக்கு 1.5 பட்டை, இப்படி எல்லாம் கணக்கு போட்டு சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டைன்னு போட்டிருந்தது. அவங்களுக்கு புரியல, சும்மா இருந்தா அவளுக்கு போய் 2 பட்டை யாரு, அவர் எங்க இருக்காரு அப்படின்னா. வாசல்ல உட்காந்துருக்கா பாருங்க, கோவில் வாசல்ல எப்பொழுது உட்காந்துருப்பார், கரண்ட என்ன நகரமாட்டார், பார்த்தாலும் தியானம் பண்ணிட்டே இருப்பார். அவருக்கு கடைசியில நாங்க கோவில் காக்கும் போது 2 பட்டை விசாரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இருக்கவருக்கு எதுக்காக 2 பட்டை கொடுக்குறது என்று கேள்வி கேட்டார் அவர். அதற்கு அவர் சொன்னார், இங்க வாருங்க அப்படின்னு அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்து வச்சுக்கிட்டு சரியாக கதவை கூட்டின்னு வெளியில போயிட்டார். போயிட்டா கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் வந்தாங்க, இருந்தா என் வேலையெல்லாம் கெட்டு போச்சு, இது மாதிரி யாரும் உட்கார முடியும், ஏன் அப்படி நீங்க பண்ணாலும் கோச்சுட்டாரு. அதனால ஒரே இடத்துல உட்காருன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க, அதனாலதான் சும்மா இருக்கு சாமியாருக்கு ஒரே இடத்துல உட்காந்துருக்காரு, அது ரொம்ப கஷ்டமான காரியம், அதனால அவருக்கு 2 பட்டை கொடுப்போம் அப்படின்னு சொன்னா கணக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம். அது போல சும்மா இருக்கும் சாமியாருக்கு 2 பட்டைன்னு சொன்னது போல சும்மா இருப்பது என்பது மிக கடினமான காரியம். ஆனா இது ஏகாதிகா விரதம்னு பேரு. ஆனா ராமன் செய்த விரதத்தை விட பரதன் செய்த விரதம் வழங்குது. பரதன் செய்த விரதத்தை விட பிராட்டி தான் பாதுகாதி செய்த ஏகாதிகா விரதம் இருக்க அது மிகவும் உயர்ந்தது. ஆக ஒரே இடத்துல இருந்து கொண்டு பாதுகாதியானவர் சிம்மாசனத்திலே அமர்ந்து நாட்டை ஆண்டார் என்று பேசுகிறார். இதிலிருந்து ஆச்சாரியாளா இருக்கிறவன் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, இந்த மாதிரி ஏகாதிகா விரதம் பண்ணக்கூடியவர்கள் முதல் முதல் நமக்கு பிரதம ஆச்சாரியனாரு நம்மாழ்வார், பாதியை தான் நம்மாழ்வார். அவர் ஒரு புதிய மதத்து நடையிலேயே இந்த தான் அவதரித்திலிருந்து கடைசியிலும் அதிலேயே இருந்து ஆச்சாரியம் பண்ணினார் இல்லையா. ஆக இப்போ ஏற்பட்ட ஏகாதியாவரணத்தை செய்தவர் நம்முடைய ஆச்சாரியர் என்பதையும் இந்த ஸ்லோகத்தினாலே குறிப்பிடுகிறார் சுவாமி. ஸ்லோகம் 157. காதுஸ்ததாக விரக பிரதிபன்னமௌனம் நிஸ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முஹுஹு பரதஸ்ததானீம் சீதைரவிஜயத சாமரமருதயஸ்வாம். காதுஸ்ததாக விரக பிரதிபன்னமௌனம் நிஸ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரக்ஷே ஆஸ்வாசயன்னிவ முஹுஹு பரதஹ ததானீம் சீதைஹ அவீஜயத சாமரமருதைஹ ஸ்வாம். இப்ப பாதுகாதேவி எப்படி இருக்கா, காதுஸ்த பாத விரக பிரதிபன்ன மௌனம் பேசாமல் இருக்கா. பாதுகாதேவிக்கு வருத்தம், என்ன வருத்தம், எம்பெருமானவர்கிட்ட பிரிஞ்சுட்டோமே என்கிற வருத்தம். வருத்தப்படுவார்கிட்ட 2 நிலைய பார்க்கலாம். அதாவது ஒண்ணு வருத்தப்பட்டிருந்திருக்கா பேச மாட்டான், பேசாம உட்காந்துருப்பான். அப்புறம் அதே சமயத்தில் அசைய மாட்டான், அப்படியே உட்காந்து இருந்து கொண்டே இருப்பாரு. அதுபோல பாதுகாதேவி ராமனை பிரிந்த வருத்தத்தினால எப்படி இருக்கா, அபாகுஸ்தபாத விரக பிரதிபன்னமௌனம் ராமனுடைய திருவடியினுடைய விரகத்தினாலே பிரிவினால இப்பொழுது பிரதிபன்னம் மௌனம் பேசாமல் இருந்துருக்கா, அசையாமல் பேசாமல் இருந்துருக்கா பாதுகாதேவி சிம்மாசனத்திலே அமர்ந்து. நிஷ்பந்ததாம் உபகதாம் மணிபாதரட்சே, அதனால் அசையாமல் இருக்கக்கூடிய தன்மையை நீ பெற்றிருக்கிறாய். இப்பொழுது இந்த சமயத்தில் பரதன் என்ன பண்ணா, ஆஸ்வாசயன்னிவமுகு பரதோஸ்ததானீம். அப்பொழுது பரதன் பார்த்தான், இது ரொம்ப வருத்தத்தோடு இருக்காளே பாதுகாதேவி அப்படிங்கிறதுக்காக அவள் ஆஸ்வாசமானம், அதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தான். சீதைஹி அவிஜயத சாமர மாருதை ஸ்வாம், நல்ல பஞ்சாமரம் போடுறான், அந்த சாமரம் அதுல இருந்து காத்து கிளம்புறது, அந்த காத்து எப்படி இருக்கு பிளாஸ்டிக் மேல உயர்வு அது காத்து தெரியல. ஆக நல்ல வாசனை உள்ள பன்னீரை தெளித்த பஞ்சாமரத்தை கொண்டு அழகாக பரதம் போட அதனுடைய காற்று பாதுகாஜேவியின் மேலே எழுத அதனால தான் வாமனை புரிந்த துக்கத்தை மறக்கிறாளாம் பாதுகாஜேவி என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சன் அனுகிரகித்தபடி. ஸ்லோகம் 158. எத்திர கொச்சு விஹரதோபி பதாரவிந்தம் ரக்ஷம்மயாரகுபதே இதி பாவயந்தியா நிஷேஷமேவ சஹசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜலிதம் விததே பவத்யா. எத்திர கொச்சு விஹரதோபி பதாரவிந்தம் ரக்ஷம்மயாரகுபதே இதி பாவயந்தியா நிஷேஷம் ஏவ சஹசா மணிபாதரக்ஷே நிஷ்கண்டகம் ஜலிதம் விததே பவத்யா. ஹே மணிபாதரக்ஷே, பாதுகாஜேவியே, நீ என்ன பண்ண தெரியுமா? நிஷ்கண்டகம் ஜலிதம், உலகம் முழுவதையும் சத்து எல்லாம் பண்ணிவிட்ட. கண்டகம்னா முழுன்னு ஒரு அர்த்தம், எதிரிகள்னு ஒரு அர்த்தம். அதனால இந்த ஜெகத்துல சத்துருக்கள் இல்லாமல் பண்ண நீ. ஆக ஜெகத்துல காடும் இருக்கு நாடும் இருக்கு அல்லவா, அதனால நாட்டுல சத்துருக்கள் இல்லாமல் பண்ண, காட்டுல முள் இல்லாமல் பண்ண. எப்படி பண்ண? இருந்ததுல உட்கார்ந்த முடிய உண்டிய சங்கல்பத்தினாலேயே அத மாதிரி பண்ணிவிட்டே நீ. புரிஞ்சுதா? ஏன் அப்படி பண்ண நீ அப்படின்னு கேட்டவனா, எத்திரோ பதாரவிந்தம் ரகுபதேகே பதாரவிந்தம், ராமனுடைய திருவடி தாமரை இருக்கு அது எத்திரோபி, ராமன் நாட்டில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி எங்கு சென்றாலும் அவனுடைய திருவடியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்ன சேர்ந்தது அப்படிங்கிற எண்ணத்தினால இப்ப நீ என்ன பண்ண, நாட்டில சத்துருக்கள் இல்லாமல் பண்ண. அதாவது நாட்டினுடைய மக்கள் எல்லாம் சுலமாக வாழ்கிறார்கள். காட்டுல சத்துரு முள்ளு, காட்டிலையும் முள்ளு இல்லாமல் பண்ண. ஆக ராமன் எங்கு சென்றாலும் தண்டகாவனத்துல அவன் காட்டுல முள்ளே கிடைக்கல. ஏன்? எங்கு முள் இல்லாமல் இருக்கும்படியாக ராமன் போகும்படங்கள்லாம் இருக்க வேண்டும் என்று சங்கப்பத்தினாலேயே பிராட்டி பண்ணிட்டான். அதனால பிராட்டியுடைய காரியம் ராமனுடைய திருவடிக்கு எந்த விதமான கேடும் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் காட்டில் இருந்தாலும் கூட அவன் காலில் முழு குத்தாமல் காப்பாற்றினான். அதே ராமபுத்திரர்களான நாட்டு மக்கள் எல்லோரும் சத்துருக்கள் இல்லாமல் நன்றாக வாழ்ந்தார்கள் என்று நாட்டை தான் ஆழ்கின்ற காலத்தில் நிஷ்கண்டகமாக காட்டையும் நாட்டையும் ஒரே மாதிரியாக பாவித்து ஆண்டாள் பாதுகாஜேவி என்பதை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கின்றபடி. ராமம் தயா விரகிதம் பரதஞ்சதேன பாதும் பதாவனி சதாயதபூத் பிரதீதம் ராமானுஜஸ்ய சமதாம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்திதேன கலு ஜாகரணவ்ரதேன. ஸ்லோகம் 159. ராமம் தயா விரகிதம் பரதஞ்சதேன பாதும் பாதாபதாவனி சதா யதபூத்ருதீதம் ராமானுஜஸ்ய தவச அம்ப ஜகத் சமஸ்தம் ஜாகர்த்திதேன கலு ஜாகரணவ்ரதேன. தாயே, நீ உலகத்தெல்லாம் அன்றா காப்பாத்துகின்றா இப்போது. எப்படின்னு கேட்டா, முதல்ல ராமனையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு, பரதனையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு, நாட்டு மக்களையும் காப்பாற்ற வேண்டியதா போச்சு. என்னுடைய பொறுப்பு அத்தாரியது. ஏன்னா ராமன் தயா விரகிதம், ராமன் உன்னை விட்டு பிரிந்து விட்டான். ஆக காட்டுல நீ இல்லாமல் காட்டில் அவன் சஞ்சரிக்க வேண்டியிருக்கு. பரதன் பரதஞ்சேன தேன, அந்த ராமனோ ராமனால பரதனும் விரகிதம் பிரிந்து இருக்கான். அப்படின்னா ராமனை விட்டு பிரிந்து பரதனும் இங்க வந்திருக்கான். பரதன் என்ன எண்ணத்தோட வந்தான் காட்டுக்கு? ராமனோடையே வாழணுங்கிற ஆசையோட வந்தான். இப்போ ராமனை விட்டு பிரிந்து பரதன் நாட்டுக்கு வந்து விட்டான். இப்போ இவாளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்து ராதும் பதாவணி ததா எதகு பிரதீதம். அதுக்காக என்ன பண்ண, முன்னே பிரசித்தமாக வழிகாட்டின ஒரு முறை இருக்கு, லட்சுமணன் காட்டினம், அந்த முறையை நீ ஏற்றுக்கொண்ட. என்ன முறை அப்படின்னு கேட்டா, ஒருவேளை லட்சுமணன் காட்டுக்கு புறப்படச்ச சீதையை கூடாதுன்னா, அப்புறம் வந்துச்சா சீதையை காட்டுக்கு அழைச்சிட்டு போறதும் முடிவு பண்ணினார். அது தெரிஞ்ச உடனே இது என்ன பண்ணா, லட்சுமணன் சப்ராதிஷ்கரணமுங்காடன் நீ பிஜருகுணங்கனகம், இதுவரை வரக்கூடாதுன்னு சொன்ன ராவனை வசப்படுத்தணும், அதுக்கு என்ன வழின்னு பார்த்தான். அப்படியே எல்லாரும் அவருடைய திருவிடல விழுந்து இரு கைகளாலும் வெட்டியா பிடிச்சிருந்தான் திருவடிய. கால விடுன்னு உதறினா கூட உதற முடியல, அப்படி கெட்டியா பிடிச்சிருப்பான். பிடிச்சிட்டு என்ன பண்ணாமான், அகம் சர்வம் கரிஷ்யாமி நீங்க தூங்கச்சியும் சரி அல்லது வீசந்துகச்சியும் சரி, உங்களுக்கு எந்த விதமான அசௌகரியம் வராமல் பாதுகாத்துக்க வேண்டிய பொறுப்பு தான். அதான் நான் கூடவே வந்தாகணும். அது நாம் கூட வரத்துக்கு பாட்டி நீயும் சுவாசி பண்ணணும் சரிங்களா. அப்படின்னு பாட்டியை பார்த்து சீதாமுவாச்சு அதீதாக ராகவஞ்ச மகாவிரதம் தான். அப்படியே அண்டாந்து பார்த்துட்டபடியே ராட்டியை பார்த்து பேசினான். ராட்டி காட்டுல போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும், இதுக்கெல்லாம் நான் கூட இருந்தா தான் எல்லா வசதிகளும் உங்களுக்கு கிட்டும், அதனால நீங்களும் பிராமனுக்கு சிவாசி பண்ணி என்னை ஏற்றுக்க முடியாது பண்ணணும் என்று புருஷகாரமாக ராட்டியை பிரார்த்தித்து அதுக்கப்புறம் ராகவன்ச மகாபுரம். ஆனா நீ சரணாகத அரசணம் பண்றவர், இதற்காக அவதரித்ததல்ல, இவன் என்ன பண்ணிவிட்டேன், காலை விழுந்து கெட்டியா பிடிச்சிருந்தான், ஆனா நானே போய் சரணாதி பண்ணிவிட்டேன், என்னையும் நீர் விடுறதுக்கு இல்ல, நீரும் அப்பேற்ற வர முடியாது, ஆனா என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே செய்ய ஒத்துக்கொண்டு இளையபெருமானும் காட்டுக்கு வந்தான். அப்படி காட்டுக்கு வந்த இளையபெருமாள் என்ன வழியை காட்டினார், அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சவதஸ்தது, இவன் தூங்கச்சியும் முடிச்சுட்டு முடிச்சுட்டுன்னா, அப்ப ராமன் இளையவர்மாள் எப்ப தூங்குறது, இளையவர்மாளுக்கு 14 காலம் தூக்கமே கிடையாது, அதனால ஜாகரண விரதம் அப்படின்னு உலகத்தை வழிகாட்டினார் அவர் தெரிஞ்சுல. அந்த ஜாகரண விரதத்தை இப்ப பிராட்டி பின்பற்றினார். என்ன, ராமானுஜஸ்ய தவசாம்ப ஜகத் சமஸ்தம், ராமானுஜஸ்ய ராமானுஜன் லட்சுமணன் தவச அம்பா பிராட்டி பாதுகா தேவி, இது ரெண்டும் ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டாங்க, ஜாகரண விரதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், இந்த ராமனோட ஜாகரண விரதத்தை ஏற்றுக்கொண்டு எப்படி முடித்தபடியே ஜாகிரதையாக பெருமாளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர். நீ என்ன பண்ணிவிட்டா ஜாகரண விரதம் அப்படின்னா, பிராட்டி ஜாகரண விரதம்னா என்ன அர்த்தம் பாதுகா தேவி அப்படின்னா, கவனத்தோட சாவதானம் ரொம்ப கவனத்தோட நாட்டில் என்னென்ன நடவடிக்கை நடக்கிறது, எங்கெங்க கஷ்டங்கள், எங்கெங்க அசௌகரியங்கள், இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் விலக்கி நாட்டு மக்களுக்கு வேண்டிய தேவையான எல்லாம் செய்து அது விஷயத்துல நாட்டு விவகாரத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறார் தினந்தோறும். அப்படி கவனமாக இருக்கிறதுனால என்ன ஆச்சு, ஜாகர்த்தி தேனகல் ஜாகரண ஊர தேனா, இப்படி கவனக்குறவில்லாமல் நீ நாட்டை ஆகின்றபடியினால நாடு முழுவதும் ஜாகர்த்தி இருந்தார், அதுக்கும் ஜாகரண விரதம் வந்து இருந்தார், நாட்டில் இருக்க மக்கள் எல்லோரும் ஜாகரண விரதத்தை அனுப்பிச்சு தருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட்டு மக்கள் எல்லோரும் மிக சுவிச்சமாக இருந்தார்கள். எந்த விதமான கஷ்டமும் அவர்களுக்கு ஏற்படுது. அத மாதிரி நாட்டு மக்களை எல்லாரையும் விழிப்புடன் கவனமாக பாதுகாத்து எல்லோரையும் அல்லும் வகலும் எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் இருப்பதற்காக நீ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்ச. என்ன அப்படின்னு கேட்டா ஏகாதசி காவிரதம் ஒன்று பேரு, அதை நீ நிச்சயிச்ச. என்ன ஏகாதசி காவிரதம் அப்படின்னா அல்லும் வகலும் ஒரு நிமிஷம் கூட இறங்காம சிம்மாசனத்திற்கு இறங்காம 14 காலம் சிம்மாசனத்திலேயே அமர்ந்திருந்தாய். ஆட்சியாளர்கள் ராஜாக்கள் எல்லாம் மற்ற இடங்களில் காடாறு மாதம் வீடாறு மாதம் என்பார்கள். எங்க வா இஷ்டப்படி எல்லாம் போவார்கள். அப்புறம் கேளிக்கைகளுக்கு போவார்கள். அப்புறம் தர்பார்களுக்கு வருவார்கள். இப்படி எல்லாம் பல காரியங்கள் உண்டு மற்ற ராஜாக்களுக்கெல்லாம். ஆனாலும் நீயோ ஏகாதசிகாவிரதம் ஒரே இடத்துல சிம்மாசனத்திலேயே அமர்ந்தபடியே இருந்து உலகத்தை எல்லாரையும் வாழ்விக்கிறதாக கவனத்தோடு ஆண்டு வந்தார். ஆனா அப்படி பாதுகா தேவி உன்னுடைய பெருமையே பெருமை என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி. ஸ்லோகம் 160. அந்த புரே பரிஜனை சமயோபயாதை அபியர்ச்சிதாபவசியா வினயோபபன்னை சா கோசலேஸ்வர பதாவனி பூபதீனாம் சங்கத்தனம் மகுடபந்திபிகி அன்வபூஸ்வம். அந்தப்புரே பரிஜனை சமயோபயாதை அபியர்ச்சிதாபவசி சா வினயோபபன்னை சா கோசலேஸ்வரபதாவனி பூபதீனாம் சங்கத்தனம் மகுடபந்தி அன்னபூத்தம். இப்பொழுது அரசர்கள்லாம் வந்து பாதுகாதேவியை வணங்குகிறார்கள். முதல்ல நீ எப்படி இருந்த? அந்த புரே பரிஜனை சமயோபயாதை வினயோபவன்னை அபியர்ச்சிதாபவசி அப்படின்னார். அந்த புறத்துல சீதையோட ராமன் எழுந்துள்ளிருந்த காலத்துல அவன் திருவடி வாரத்தில் நீ அப்போ இருந்தாய். அப்போ அவனுக்கு கிடைச்ச உபச்சாரம் ராஜோபச்சாரம் கணக்கு வழக்கு இல்லை. சமயோபயாதை எந்தெந்த சமயத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? வினயோபவன்னை வணக்கத்தோட அடக்கத்தோட வந்து அவனுக்கு உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவார்கள். ஆக ராமனுக்கு பண்ணும் ராமனுக்கு திருவடிக்கு பண்ணும் உபச்சாரங்கள் எல்லாம் உனக்கு தானே வந்து சேர்கிறது. ஆகினால அப்பொழுது மிக சுகமாக இருந்தாய். ஆனால் இப்ப எப்படி இருக்க அப்படின்னா கோசலேஸ்வரபதாவணி கோசலேஸ்வரன் ராமன் அவருடைய திருவடி பாதுகை நீ. அப்படி இருந்தாலும் கூட அப்போ என்னென்ன சூழ்நிலை அனுபவிச்சியோ அதுக்கு நேர் மாறாக இப்போ இருக்கிறார். எப்படி அப்படின்னு கேட்டாங்க, எங்கெங்கு அரசர்கள் கீழ்படியாமல் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரமன் போய் வென்று கட்டுப்படுத்தி அவர்களெல்லாம் வந்து பாதுகிடும் வந்து தரவணங்கும் முடிவு பண்ணுவான். அத மாதிரி நிறைய ராஜாக்கள் தென்னிந்தியா இருந்தவர்கள் எல்லாரும் அடக்கப்பட்டு எல்லாம் பாதுகாதீனத்தில் வந்து வணங்குகிறார்கள். அப்போ பாதுகாதீனம் வணங்குகின்ற பொழுது அவருடைய தலையில் உள்ள கிரீடங்கள் எல்லாம் பாதுகையின் மீது உராய்கிறது. புரிஞ்சுதான். முதல்ல எப்படி இருந்தது? அவ்வளவா பண்ற உபச்சாரங்கள் ரொம்ப அழகா இருந்து சீக்கிர உபச்சாரங்கள் தான். ஆனா இப்போ நீ ராஜ்யம் அழைச்ச ஒவ்வொரு ராஜாக்களுடைய கரண்களான கிரீடங்கள் எல்லாம் உன் மேல உராயிரு. சுகுமாரமான திருமே நீக்கி இப்பொழுது முடிமன்னர்களுடைய தலை கிரீடங்களாலே உராயப்படுவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா, ராமனுக்காக புறம்